நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணி சதவம் தாழ்த்திறவாய் வாயில் காப்பானே மணி சதவம் தாழ்த்திறவாய் வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திறவாய் வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அறிவரை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் வாயால் முன்னம் பார்க்காதே அம்மா வாயால் முன்னம் பார்க்காதே அம்மா வாயால் முன்னம் பார்க்காதே அம்மா நீ நேய நில கதவு நீ கேளோ ரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபன் ராமாஞ்சலயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாவுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்பத யுக்மருக்வ வியாமோஹதஸ்த விசராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைஹி சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சூட்சிஷ்டாயாம் பிரதிநிகலிதம் யாபலாத்கிருத்யபுங்க்தே கோதாசக்ஸீனமைதமிதம் பூயயேவாஸ்து பூயஃ அன்னவயல் புதுவயாண்டாளரங்கற்கைபல்பதியம் இன்சையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமானை பூமானை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாள் நாடினி வேங்கடவர்க்கெண்ணெய் இது என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஸ்வஜித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தனயோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமணியசரணம் பிரபத்யே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமையரோ முக்கு அரை பறை மாயன் அமிவன் நல்லே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்ன உன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிறை கதவம் நீக்கேனோர் எம்பாவாய் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரம் நமக்கு மிக விசேஷமானது. தொண்டடிப்புடையாழ்வாருடைய அவதார தினம். நன்மதில் திருவண்டம் குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து பின்னுபுகழ் நீமன் துழாய் மாலை பனியடிமை செய்து நாளும் தென்னரங்க மணவாளர்க்கு அல்வனுக்கு செப்பிய திருமாலை 45 பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பழவடியேனுக்கு அருள் செய் பரிந்துனியே என்று தொண்டடிப்புடையாழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் பாசனம் அருள் செய்திருக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதனை தவிர வேற எந்த திவ்ய தேசத்து எந்திரவாணியம் பாடாத காந்தியம் இவருக்கு இருக்கு. இந்த ஆழ்வாருக்கு ரங்கநாதன் விஷயமா திருமாலை 45 பாட்டும் திருப்பள்ளி எழுச்சி 10 பாட்டுமாக 55 பாசுரங்கள் அருள் செய்தார். அதுல திருப்பள்ளி எழுச்சியில கடைசி பாட்டு பலஸ்ருதி. பொதுவா எல்லா பிரபந்தங்கள்லயுமே கடைசி பாட்டு பலஸ்ருதியா இருக்கும். நம்மாழ்வார் கலியின் பாசுரங்கள்ல ஒவ்வொரு 10 பாட்டு ஆகிற்குமே பலஸ்ருதி வரும். இதை சேமித்தா என்ன பலன் அப்படின்னு பலனை சொல்றது. இப்ப திருப்பள்ளி எழுச்சி கடைசியில தனியா பலசுத்தி அப்படின்னு சொல்லும் போது அழகா சொல்றார், துறையத்த துளவமும் கூடையும் புரிந்து தோன்றியதோல் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அடியன் என்பவள் உன் அடியாக்கு அர்ப்பணித்தாய் பள்ளி எழுந்தருளாயே. தனியா நமக்கு பலன் இல்லை, இந்த தொண்டரடி பொடி அப்படிங்கிற அடியவன் ஒருத்தன் இருக்கான், அவன் அந்த தாசத்துவ லக்கணத்தோட இருக்காரான். தொடையத்த துளவமும் கூடையும் புரிந்து இன்னும் அடியனை அடியன் என்பது உன் அடியாக்கு ஆட்படுத்தாய். இந்த தொண்டடி பொடியினை உன்னுடைய அடியவர்களுக்கு ஆட்படுத்த வேணும், உன்னுடைய பக்தர்களுக்கு கைங்கரியம் செய்கிறவனாக பக்தர்களோட எப்பொழுதும் சேர்ந்து இருப்பவனாக இவரை ஆக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, திருப்பள்ளி எழுச்சி ஒரு பாடின பிரபந்தம் ரங்கநாதன் விஷயமா. திருப்பள்ளி எழுச்சி தனி பிரபந்தமா பாடினா ஒருத்தர் தான். ஆச்சரியமான பாடமும் எல்லாரும் நித்தியப்படி அனுசந்தானம் பண்றோம், மார்கழி மாசமும் நித்திய அனுசந்தானம் பண்றோம், முதல்ல பெருமாளுக்கு சுப்பிரபாதத்தில் இதுதான் நம்ம அனுசந்தானம் பண்றோம். பலன் என்ன அப்படின்னு கேட்டார்னா, இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடி பெருமாள் கிட்ட இருந்து சீவை குண்டத்தை வாங்குறது கூட முக்கிய பலனா தோணலை இருக்கு. ஏன்னா அடியாக்கு ஆட்படுத்தால் உனது பக்தர்களோட நான் சேர்ந்து இருக்கும்படி அவர்களுக்கு ஏதோ சுசூச பண்ணும்படியாக என்ன அமை பக்தர்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் தனக்கு பரம உத்தேசியம், அதுதான் வேண்டியது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். சுவாமி தேசிகனும் ஒரு இடத்துல தொண்டடிப்புடையாழ்வார் பற்றி சொல்லும் போதும் அழகா சொல்றார், பாகவத சேஷத்துமே தனக்கு சுரூப நிரூபகமாக ரசித்தார், தொண்டரடி பொடியாழ்வார் அருள் செய்தார் அப்படிங்கிற பாகவத தேசத்துமே இவருக்கு நிரூபணமா தொண்டரடி பொடியாழ்வாருக்கு அதுதான் ருச்சி இவருக்கு. வேற ஏதோ சீமை இருந்தால் கூட தேவையில்லை. அதனால தானே அவருடைய திருநாமே அதை காண்பிக்கிறது, தொண்டர் அடி பொடி அப்படிங்கிற பக்த அக்னிகிரி வேணு. திருமாலுடைய தாசன் அப்படிங்கிறது கூட இல்ல, தொண்டர்கள் யாரோ அவளுடைய திருவடியில அந்த திருவடிய பொடி பொடியா இருக்காரா. அந்த மாதிரி அந்த அளவு பாகவத சேகத்துவம் அதுவே தனக்கு சுரூப நிரூபமாக ருச்சித்தவர் இந்த தொண்டரடி பொடியாழ்வார். அவர் பகவத் விமான பாக்சியத்தையின் கொடுமையேங்கிறார் தேசிய ராஜபேசாரத்துல. தொண்டரடி பொடியாழ்வார் அந்த விஷயம் ஒண்ணு எடுத்து சொல்லும் போது ஆழ்வாருக்கு இத்தனை விசேஷம் சொல்றார். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் அழகா விசேஷங்கள் பலர் சொல்ற வழக்கம். பெரியாழ்வாரை பற்றி சொல்லும் போது கல்பசூத்திர வியாக்கியாக்களான பெரியாழ்வார் அருளி செய்தார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி தொண்டரிப்படையாழ்வார் சொல்லும் போது பாகவத சேஷத்தை பகவத் சேஷத்தை காட்டலும் அது முக்கியம் என்று தொண்டடிப்படையாழ்வார் அதே விசித்திருந்து தொண்டடிப்படையாழ்வார் அருள் செய்தார் அப்படின்னார். அதனால வைஷ்ணவர்களுக்கு பரம உத்தேசியம், பரம உத்தேசியம் அப்படின்னா பகவானை போய் அடைகிறது தான் நமக்கு முக்கியமான குறிக்கோள். அதை காட்டிலும் முக்கியமான குறிக்கோள் என்னன்னு கேட்டானா, பாகவதர்களோட சேர்ந்து இருக்கிறது தான் முக்கியமான குறிக்கோள். பகவானை சேவிக்கிறதுக்கும் இவர்கள் தேவையா இருக்கு, பாகவதர்களோட சம்சர்க்கம் அவர்களுடைய ஒரு தொடர்பு நமக்கு தேவையா இருக்கு. பகவானை சேவித்த அப்புறமும் இது விட முடியாமல் இன்னும் உத்தேசியமாக இன்னும் குறிக்கோளாக இது சேவையா இருக்கு. என்னதான் தனியா இருந்து பெருமானை சேவித்தாலும் அது அத்தனை விசேஷமா இருக்காது. பரம பாகவதர்கள் எல்லாரோடையும் சேர்ந்திருந்து சேவித்தால் அதில் இருக்கக்கூடிய ஆனந்தமே தனியா இருக்கு. அதனால்தான் தொண்டரி பிரியாளர் சொல்ற சுந்தரம் நெருக்க விச்சாதரம் நூக்க இயக்கரும் மயங்கின திருவடி குருவான் அந்தரம் பாரிடம் இல்லை ஒப்பிடுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாரு. சுந்தரங்கிறவர் நெருக்கிறாராம், நல்ல கும்பலா இருக்கு. சுந்தர நெருக்க விச்சாதரர் நூக்க நூக்கட பல்றார்த்தம். ஒருத்தர் நெருக்கிறார், ஒருத்தர் கல்றார், இயக்கரும் மயங்கினர் திருவடி குருவான் திருமாவளிய திருவடியை செய்கிறதுக்கு ஒரே கும்பலா இருக்கு. நான் அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அதுவும் தம முனிவரும் மருதனும் இவரோ இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் இத்தனை பேர் வந்திருக்கான். இவர் கல்றார், அவன் நிறுத்தறார், இவர் கீழே மயங்கி விழறார் இருக்கா. அப்போ அந்தரம் பாரு இடம் இல்லை வச்சது, கொஞ்சம் கூட அந்தரம் இல்லை, கொஞ்சம் கூட இடமே இல்லை. ஒரு எள்ளு போட்டா கூட எள்ளு கீழே விழாது, நடுவிலே நிற்க மாட்டேங்குது. அந்த அளவு நெருக்கின் இருக்காளா அரங்கத்தம்மா சொல்லி இருந்தது. அவனு செய்திட்டு இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு நடுவில் தானும் இருக்கிறதாக தொண்டை பிரியாழ்வாருக்கு ஒரு எண்ணம். அந்த மாதிரி பாகவதர்களோட கூட சேர்ந்து அனுபவிக்கணும். அதைத்தான் நாம இப்ப கடந்த 10 பாசுரங்களே நாம பார்த்திருக்கோம். 6வது பாசுரத்தில் இருந்து ஆரம்பிச்சு 15வது பாசுரம் வரை பாகவதர்களும் ஒருத்தன் விடாமல் எல்லாரையும் எழுப்பியிருக்காங்க. போன்றார் போன்ற எண்ணிக்கொள் மொத்த பேரும் வந்தாச்சு அப்படின்னு சொன்னப்படம்தான் இவாளுடைய பாகவத சுப்பிரமாதம் முடியும். இனிமேதான் கிருஷ்ணனை போய் எழுப்பணும். அதனால பாகவதர்கள் எல்லாருமே உத்தேசியர்கள். அதுல யாராவது ஒருத்தர் குறைஞ்சா என்ன அப்படின்னு விட்டுட்டு போக முடியாதா? அதனால போங்கி எண்ணிக்கொள்னு சொல்லிட்டா, நீயே எண்ணி பார்த்துக்கோ மொத்த பேரும் வந்தாச்சா இல்ல அதுல யாராவது குறையறாளா அப்படின்னு பார்த்துக்கோ. யாராவது குறைஞ்சாள்னா கூட அவளுடைய கிரகத்துக்கு போய் நிற்போமே தவிர கிருஷ்ணனுடைய கிரகத்துக்கு போக மாட்டோம், கண்ணனுடைய திருமாளிகைக்கு போக மாட்டோம், இந்த பாகவதருடைய திருமாளிகைக்கு தான் போவோம் அப்படின்னு அதே உத்தேசம் வச்சுட்டு இருக்காளா? இப்படி மொத்த ஆயிரம் குல பெண்கள் எல்லாருமே இந்த மார்கழி மாச நோன்புக்கு ஒண்ணு சேர்ந்துட்டான். சேர்ந்து இப்போ கிருஷ்ணன் கண்டிக்கு போகிறதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு கிரமம் இருக்கு. அந்த கிரமப்படி போராளா சிவா அதை இந்த பாட்டு அழகா சொல்றது. முதல்ல சொன்ன கிரமம் என்ன அப்படின்னு கேட்டானா, பாகவதர்களை முன்னிட்டு போகணுமே தவிர பாகவதர்களை உதறி தள்ளிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்குதான் 10 பாட்டு ஆச்சு. இது ஒரு கிரமம். முறை தப்பாமல் போயிருந்தா விபீஷன் ஆழ்வான் எப்படி சுக்ரீவனை எல்லாம் முதலிட்டு பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்றாரோ, விபீஷன் ஆழ்வான் சரணாகிதி பண்ணும் போது நிவேதேதம் ஆம் க்ஷிப்ரம்ங்கிறார். நேர பெருமாள் ராமன் கிட்ட போகல, வானரங்கள் கிட்ட போய் நின்று சுக்ரீவன் முதலானவர்கள் கிட்ட என்னை கொண்டு போய் பெருமாள் கிட்ட சேர்த்து விடுங்கள்னு அவளை சொல்ற. ஏன்னா அதுதான் முறையான வழியா? அப்படி இல்லாமல் எனக்கு உங்களோட பேச்சு இல்லை, எனக்கு ஸ்ரீராமனோட தான் பேச்சு, நான் பேசிக்கிறேன்னு சொல்லல. ஏன்னா இவர்கள் முன்னாடியே இருக்கிற அப்படின்னால, கைத்தறிய வீரர்களா இருக்கிற அப்படின்னால, இவர்களை முன்னிட்டு பெருமாள் கிட்ட போய் சேவிக்கணும் அப்படிங்கறதுதான் கிரமம். அதுவும் விபீஷண சரணாகிதி அப்படிங்கிறது முக்கியமான கட்டம் ராமாயணத்துல. வேதத்துல சரணாகதியை பத்தி சொல்ற பிரகரணம் எவோ அதுக்கு உப குடும்பம் இது அப்படின்னு சொல்றை சரணமகம் பிரபத்தியே முதல்ல சரணாகதி வேதத்துல சொல்றது. வேதத்துல சொன்ன விஷயத்த எந்த இடத்துல விஸ்தாரமா புராணங்கள் எல்லாம் சொல்றதோ இதிகாசங்கள் எல்லாம் சொல்றதோ அதுக்கு உப குடும்பணம் அப்படின்னு பெயர். வேதத்துல சொல்றத விளக்கறதுக்காக வந்துட்டு, அப்போ வேதத்துல சொல்ல சரணாகதியை விளக்கறதுக்காகவே விபீஷண சரணாகதி வந்திருக்கு. அதுல இந்த கிரமம் அழகா இருக்கு. விபீஷன் எப்படி இவர்களை எல்லாம் முன்னிட்டு இவருடைய அனுமதி வாங்கிட்டு போய் சரணாகதி பண்றார், அந்த மாதிரி எல்லா பாகவதர்களையும் முன்னிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் கிருஷ்ணன் சன்னிதிக்கு போகும்போது அந்த சன்னிதியில யார் யார் இருக்காளோ அவர்களை எல்லாம் முன்னிட்டு, கைங்கரியவர்கள் யார் இருக்காளோ வாயிற் காப்பாளன் கோயில் காப்பாளன் இவர்கள் எல்லாரையுமே முன்னிட்டு, அதுக்கப்புறம் நந்தகோபன், அதுக்கப்புறம் யசோதை, அதுக்கப்புறம் பலராமன், இவர்கள் எல்லாரையும் முன்னிட்டு, அதுக்கப்புறம் நட்டின்மை பிராட்டி, இப்படியாக கிருஷ்ணன் சன்னதிக்கு போகணுமா? இவரெல்லாம் விட்டு உதவி சொல்லிட்டு நான் நேர கிருஷ்ணன் சன்னதிக்கு போறேன் அப்படின்னு போனால் அது முறை தப்பினதாயிடும், அது போகக்கூடாது அப்படிங்கறத காண்பிப்பதற்காக இன்னும் ஒரு 5 பாசுரங்கள் இந்த விஷயம் தான் வரப்போகுது. அதுல இந்த பாசுரத்துல வாயு காப்பாளன் கோயில் காப்பாளன் இவர்களை எல்லாம் முன்னிட்டு இவர்களுடைய அனுமதியை வாங்கிட்டு மேல போவதாக இந்த நாயகனாய் நின்ற என்கிற ஒரு பாட்டு இருக்கு. நாமளே கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லி கொடுக்குறது. பெருமாள் மாத்திரம் சாட்சாத் நமக்கு உத்தேசம் அப்படின்னு இருந்தா கூட அந்த பெருமாளையே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் கோயில்ல நிறைய பேர் இருக்கா. விஸ்வசேனர் இருக்கார், அனந்தன் இருக்கார், கருத்மான் இருக்கார், துவாரபாலகர்கள் இருக்கார், க்ஷேத்திரபாலர் அப்படிங்கிற கோயில் காப்பாளன் இருக்கார். இவர்கள் எல்லாருமே நமக்கு உத்தேசியம். சமஸ்த பரிவாராய இவர்கள் மொத்த பேரடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு நாம வந்து அஞ்சலி செய்யணும், பிரணாமம் செய்யணும். இறந்தோருமே வைஷ்ணவர்கள் செய்ய வேண்டிய அனுஷ்டானத்துல ஆதார சக்தியாதி தர்ப்பணம் ஒரு அனுஷ்டானம் ஒண்ணு இருக்கு. அதாவது சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சுடனே ஆதார சக்தியாதி தர்ப்பணம் பண்ணணும். ஆதார சக்தி நம்ம அவருக்கு ஜலம் சேர்க்கிறதுதான் தர்ப்பணம். இது நிச்சயமே செய்யணும் என்பதாக ஆர்வங்கள் இருக்கு. அதை வச்சு நம்மளுடைய ஆன்மீகத்துல ஆதார சக்தியாதி தர்ப்பணம் பண்ணணும் எல்லாரும் எழுதியிருக்கார். எல்லா ஆன்மீகத்திலுமே இந்த விஷயம் இருக்கு. அதே போல திருவாராதனத்திலையும் கூட இந்த ஆதார சக்தி முதலானதை நமஹா நமஹான்னு சொல்லி புஷ்பம் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறதும் இருக்கு. அதுல பகவானை சேர்ந்த பரிவாரங்கள் எல்லாருடைய திருநாமும் இருக்கு. சீனி குண்டத்துல யார் யார் இருக்காதோ கிட்டத்தட்ட 90 திருநாமங்கள் அதுல அனந்தன் முருகன் விஸ்வசேனன் மாத்திரம் இல்ல, பகவான் திவ்ய ஆயுதங்களாக இருக்கக்கூடியவர் சுகரசன் ஆழ்வான், பார்த்திபன் ஆழ்வான் இது முதலானவர்கள், பகவானுடைய ஆபரணங்களாக இருக்கக்கூடியவர்கள் கிரீடம் மகுடம் முதலானவர்கள், அதனால் பகவானுடைய பாதுகை முதலான பரிச்சலங்கள், பாதுகை சத்திரம் சாமரம் முதலான பரிச்சலங்கள், பகவானுக்கு சாமர கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அது போல பகவானுடைய சேனா நாயகர்கள், பகவானுடைய துவாரபாலகர்கள், எல்லாருடைய திருநாமமே அதுல வரும். சண்டாய துவாரபாலாய நமஹ, பிரசண்டாய துவாரபாலாய நமஹ, பத்ராய துவாரபாலாய நமஹ அப்படின்னு ஜெயாய விஜயாய மாதிரி துவாரபாலகர்கள் திருநாமம், சேனாநாயகர்களுடைய திருநாமம் இது எல்லாமே அதுல வரும். கிட்டத்தட்ட 90 திருநாமங்கள் வரும் அதுல. இது எல்லாருக்கும் சேர்ந்து நாம பிரணாமங்களை சமர்ப்பிச்சுட்டு பகவானுக்கு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு ஆராதனை பிரக்கிரியில இருக்கு. அது மாதிரி ஆராதனம் பண்ணாட்டாலுமே கூட நிச்சயப்படி அவளுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கறதும் ஒரு வைஷ்ணவ தர்மமாக ஆன்மீகங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால அவர்கள் எல்லாரையும் சேர்த்து சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு அப்படி தெரிவிக்கிறதா முறையானதா இருக்கும். அதை இந்த பாட்டு நமக்கு ஆச்சரியமா எடுத்து காண்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா போகணும், தூயமாய் சுத்தமா போகணும் அப்படின்னா அபசாரம் இல்லாத போகணும் என்ன அர்த்தம். கோயில்ல போய் அபசாரம் பண்ணக்கூடாது. வெளியில இருந்து பண்ற அபசாரம் இருக்கட்டும், சில பேர் கோயிலே போய் அபசாரம் பண்ணுவார், அது கட்டாயம் பெரிய தப்பு. இது வெளியில இருந்து பண்ற அபசாரத்தை காட்டு, அதுக்குதான் பகவத அபசாரம் அப்படின்னு தனியா எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா எம்பெருமான் கிட்ட பண்ற அபசாரங்கள் பல விதம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சந்தியாவந்தனம் பண்றோம் நித்தியம், சந்தியாவந்தனம் பண்ணல அப்படின்னா அதே ஒரு அபசாரம் தான். ஏன்னா கிருத்திய அகரணம் என்ன பெயர், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாத போனால் அது ஒரு அபசாரம் ஆயிடும். நிச்சயம் சந்தியாவந்தனம் பண்ண கூடியவன் பண்ண வேண்டியவன் சந்தியாவந்தனம் பண்ணல அப்படின்னா அது ஒரு அபசாரம். நிச்சயம் ஸ்நானம் பண்ணி சாப்பிட வேண்டியவன் ஸ்நானமே பண்ணாமல் சாப்பிட்டானா அது ஒரு அபசாரம். இது எல்லாமே ஒரு விதமா பகவத் அபசாரம். கூடுதலாக அதுவும் ஒரு பெரிய அபசாரம். சந்தியாவந்தனம் பண்ணாலும் மாத்திரம் இல்ல, ஒருத்தன் போய் சொல்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப போய் சொன்னா அது ஒரு அபசாரம். ஏன்னா பாவம் பண்றான். அதனால செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருக்கிறது, செய்யக்கூடாத காரியத்தை செய்வது, அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே அப்படின்னு தேசியம் எடுத்து சொல்ற. இதுலமே அகிருத்தியகரணம் கிருத்திய அகரணம் இது ரெண்டு அபசாரம். இதை தவிர மூணாவது பகவத் அபசாரம் அப்படிங்குற. பகவத் அபசாரம்னா என்னன்னு கேட்டோம்னா இதெல்லாம் வெளியில நம்ம ஆத்துல இருந்து பண்ற அபசாரம் அப்படி கேட்டாலும் எங்கேயாவது கடைக்கு போகச்சு பண்ற அபசாரம் அப்படிலாம் இருக்கு. ஆனா சாட்சாத் எம்பெருமான் சன்னதிக்கு எம்பெருமான் கோயில்லையோ இல்ல ஆத்துல பெருமாள் சன்னிதியிலையோ அந்த சாட்சாத் பெருமாள்கிட்டயே அபசாரப்பட்டானா அதுக்கு பகவத் அபசாரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கான். எல்லாமே பகவத் அபசாரமானாலும் இது விசேஷமா அப்படி சொல்றது. அப்ப கோயில்ல போய் அபசாரம் பண்ணக்கூடாதா, அது ரொம்ப மோசமானது, இந்த அபசாரங்கள்லாம் காட்டணும். அவன் இருக்கிற இடத்துக்கே போய் அங்க போய் அபசாரங்கள் பண்ணக்கூடாது. என்னென்ன அபசாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வராக புராணத்துல வராக பெருமாள் சாதிக்கிற பூமி பிராட்டிக்கு வராக பெருமாள் வராக புராணம் அதுல என்னுடைய தன்னையில வந்து யார் இந்த மாதிரி அபசாரப்படுறானோ அவனை நான் ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற. ஏன்னா க்ஷமாமி வசுந்தரே வசுந்தரே நான் பூமியே நான் அவர்களை மன்னிக்கவே மாட்டேங்கிறார். பூமாதேவி தான் பெருமாளுக்கு மன்னிப்பை எடுத்து சொல்றதே, பொறுத்துக்கணும் எல்லாரையும் பொறுத்துக்கணும், பொறுமையை எடுத்து சொல்றதே பூமாதேவி தான். அந்த பூமாதேவி கிட்டதான் இப்ப பெருமாள் சொல்றார், அதுவும் வராக பெருமாள் சொல்றார், எதை வேணும்னாலும் நான் பொறுத்துவேன், ஆனா என் சின்ன தேவியே வந்து என்னிடமும் பண்ற அபச்சாரத்தை என்னால ஒரு நாளும் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு பூமாதேவிக்கே பெருமாள் தெரிவி சொல்லியிருக்காரா. அத்தனை மோசமான அபச்சாரங்கள் இந்த அபச்சாரங்கள்லாம் கோயில்ல போய் பகவான் கிட்ட பண்ற அபச்சாரங்கள், அது என்ன அபச்சாரம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டாதான் அதை நம்ம பண்ணாம இருக்க முடியும். அதனால எந்த மாதிரி அபச்சாரத்தை பகவான் பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கற அப்படின்னு பார்த்தோம்னா வராகபுராணத்துல ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு பட்டியல், ஜாத் திருவிஷத் அபச்சாரம் பெயர். 32 அபச்சாரங்களை பெருமாள் எடுத்து சொல்றார். இந்த 32 அபச்சாரங்களை பட்டானா நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற. கோயிலுக்கு போய் இந்த 32 பண்ணக்கூடாது அப்படின்னு பெருமாள் தெருவில்ல இன்னொருத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்போ அது ஆசை நமக்கு அதிகமா இருக்கு. அந்த 32 அபச்சாரம் இது அப்படிங்கிற கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். உபச்சாரம் பண்றோமோ இல்லையோ, அபச்சாரம் பண்ணாம இருக்கிறோமோ இல்லையோ, அதனால அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராக புராணத்தை எடுத்து பார்த்தோம்னா எந்த 32 எதை சொல்லி இருக்கார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நாம கோயிலுக்கு போய் என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர். அதெல்லாம் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். கோயில்ல போய் உறக்க பேசி சண்டை போடக்கூடாது, கோயில்ல போய் ஒரு கையினாலே பிரணாமம் பண்ணக்கூடாது, கோயில்ல போய் பகவானுக்கு எதிராக தன்னைத்தானே சுத்தக்கூடாது, காலை நீட்டின் இருக்க கூடாது, படுத்துக்க கூடாது, தூங்கக்கூடாது, வீண் வம்படிக்க கூடாது, அழக்கூடாது, ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஸ்திரீகள்கிட்ட ஒரு மாதிரி எண்ணத்தோடு கூட பேசக்கூடாது, மோசமான வார்த்தையை சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி அநேகம் சொல்ற 32 இருக்கு. இது எல்லாமே தேசிகத்தை வந்து சங்கிரகம் பண்ணி பல இடத்துல சாதிச்சிருக்கேன். இந்த 32 மாத்திரம் இல்லை, இன்னும் கூட நிறைய இருக்கு. அது எல்லாமே தேசியம் எடுத்து அத ஒரு இடத்துல, அதாவது தவிர்க்க வேண்டிய அபச்சாரங்கள் அப்படிங்கறத பத்தி ரக்ஷா கிரந்தங்கள்ல தேசியம் சாதிச்சிருக்க. அப்போ இந்த மாதிரி அபச்சாரங்கள்லாம் இல்லாமல் பகவான் கிட்ட போகணும் அப்படிங்கறத காமிப்பதற்காக சூரியமாய் வந்தோம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. ஆக பாகவதர்களை முன்னிட்டு போகணும். பகவானை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்காலோ அவர்கள் எல்லாரையும் நாம் வந்து அவருடைய அனுமதியை வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி சூரியமாய் சுத்தமாக போகணும். அது மாதிரி தூயில பாடுவான், எதுக்காக கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிறது முக்கியம். தூயில அப்படின்னா பெருமானுக்கு சுப்பிரபாதம் பாடுறதுக்காக நாங்க பாடுறோம் போடுறோம் அப்படின்னா பகவத் கைங்கரியம் பண்றதுக்காக கோயிலுக்கு போகணுமே தவிர சொந்த பலனை எதிர்பார்த்து நித்தியம் போய் கோயில்ல பண்ணிட்டு பிரதட்சம் பண்ணான்னா நமக்கு உடம்பு இறைக்கும் அப்படின்னும், இல்ல நித்தியம் போய் 4 பிரதட்சம் பண்ணும்போது 4 பேர் கூட நம்ம பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு சுவாரிச்சதுக்காகவோ, இல்ல கோயில் போனா நிறைய பிரசாதங்கள்லாம் கிடைக்கும், அது வந்து நமக்கு போக்கியமா இருக்கும், அதாவது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சக்கர பொங்கல் அதனாலதான் போறேன், நாளைக்கு உப்மா கொடுத்தா அது எனக்கு பிடிக்காது அதனால வரலை அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு வேடிக்கையான வார்த்தைகளை எல்லாம் தவிர்க்கணும். அதனால கோயிலுக்கு நாம எதுக்கு போறோம் அப்படின்னா பிரசாதமே வாங்கிக்கிறது கூட பகவானுடைய ஒரு பிரசாதம் அப்படிங்கறதால வாங்கிக்கிறோம். எங்க ரீதியில பகவத் கைங்கரியத்துக்காக கோயிலுக்கு போறோம், அதுதான் முக்கியம். அதுதான் தூயமாய் வந்தோம் தூயில பாடுவான் அப்படின்னு இந்த பாசுரங்கள்ல எம்பெருமான் சன்னதிக்கு போக வேண்டிய பிரகாரத்தை அழகா எடுத்து சொல்றார். இதுல ஆரம்பம் பார்க்கலாம். நாயகனாய் நின்ற ரங்ககோபனே கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திடவாய். கோயில் காப்பான் என்று ஒருத்தர், வாயில் காப்பான் அப்படின்னு ஒருத்தார். கோயில் காப்பான சம்ஸ்கிருதத்துல க்ஷேத்திரபாலர் அப்படின்னு சொல்லுவார், வாயில் காப்பானை துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்லுவார். சில கோயில்கள்ல க்ஷேத்திரபாலர் அப்படின்னு ஒருத்தர் தனியா இருப்பார். திருவனந்தபுரத்துல க்ஷேத்திரபாலர் சன்னதினு ஒரு சன்னதியே இருக்கு, அவர் கோயிலேயே அவர் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. வாயில் காப்பாளர்னா முன்னாடி கேட்ல வாசல்ல நின்று இருக்கக்கூடியவர்கள் ஜெயன் விஜயன் முதலானவர்கள் அவர்கள்லாம் வாயில் காப்பாளர்கள் பேர். இவர்களுக்கெல்லாம் நித்திபடி பூஜையே உண்டு, கோயில் காப்பாளருக்கும் உண்டு, துவாரபாலகர்களுக்கும் உண்டு. எல்லா கோயில்களுக்கும் இன்னைக்கு எல்லா கோயில்கள்லயுமே இவர்களுக்கு பிரசாதம் அமைச்சே பண்றது பலி எல்லாமே உண்டு, மொத்தமே உண்டு. அதனால இவர்களுடைய அனுமதியை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு இவர்கள் காலில் முதல்ல விடறார் இந்த பாசுரத்துல. உண்மையில அவர்கள் தான் கட்டாயம் சேவிக்கணும். பெருமாளை சேவிக்கிறத காட்டும் இவர்களை சேவிக்கிறது ஒரு முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டானா, இவர்கள் தானே பெருமாளையே நமக்கு காட்டி கொடுக்கிறவர்கள். கோயில் காப்பாளர் இல்லைனாலோ இல்ல வாயில் காப்பாளர் இல்லைனாலோ நமக்கு பெருமாளியது. அதனால இவர்கள் தான் உலகத்துக்கு பெரிய அனுகிரகம் பண்றாளாம். சுவாமி தேசியம் சாதிக்கிறார், புஜங்கம பிரபோ தசைவ குமுதாதயோ நகர கோபுரத்வாரபாஹ அசிந்திய பல விக்கிரமாஹ த்வமிவ ரங்க சம்ரக்ஷகாஹ சிதந்த இதி வாதினோ ஜகதனுக்ரஹே ஜாக்ரதி. ஸ்ரீரங்கத்துல ஒரு சமயம் பெரிய ஆபத்து வந்தது. ரங்கநாதனையே அப்புறப்படுத்த வேண்டியதா போயிடுச்சு. முஸ்லீம் மதத்தவர்களுடைய படையெடுப்பு. அப்போ உற்சவ ரங்கநாதனே வெளியே வேலை பண்ணிட்டு போயிட்டார். அங்க இருக்கிற பரம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாம் சேர்ந்து ரங்கநாதனை காப்பாற்றினார்கள். அப்ப ரங்கநாதன் அப்படியே திருமாலிருந்து வரை திருப்பதியில் பல கஷேத்திரங்களில் வேலை பண்ணிட்டு போறார். எப்படியா கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஆகணுங்கிறதுக்காக திருப்பி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை கொண்டு வர்றதுக்கு பல வருஷம் இத்தனையோ பிரயாசம். ஏன்னு கேட்டோம்னா ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு ராஜ்யம் இப்ப மாதிரி கிடையாது. அப்போ ஸ்ரீரங்கம்னா அங்க ராஜ்யம் வேற, திருப்பதினா அங்க நடக்கிற ராஜ்யம் வேற, கர்நாடக தேசம்னா அங்க நடக்கிற ராஜ்யம் வேற, பல இடத்துல பல ராஜ்யம் நடந்துருக்கு. அப்போ ஒரு ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. கஷ்டப்பட்டு ரங்கநாதனை இங்கிருந்து அப்புறப்படுத்தி திருமாலிருந்தோட பக்கம் போய் திருமாலை ஏல பண்ணி காப்பாற்றியிருக்காள். உயிரை கொடுத்து காப்பாற்றியிருக்காள் ஆச்சாரியர்கள். திருப்பி ஸ்ரீரங்கம் கொண்டு வந்து ரங்கநாதனை பிரதிஷ்டாபனம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை. ஸ்ரீரங்கத்திலையும் அடுத்த தலைமுறையாயி, அதுக்கும் அடுத்த தலைமுறையாயி பழைய ரங்கநாதனே தெரியாதவாள் அப்படின்னு நிறைய பேர் வந்தாச்சு. அப்படி இருக்க வயசானவாள் சுவாமி தேசிகன் மாதிரி இருக்கிறவன், அவளுக்கு தான் அந்த பொறுப்பு இருந்தது. இப்பயாவது ரங்கநாதனை கொண்டு வந்து சேர்க்கிறவேன்னு சுவாமி தேசிகன் என்ன பண்ணுவார், அவருக்கோ வயசாயிருக்கு, அவருக்கோ பெரிய அளவுல ராஜாக்கள்லாம் தெரியாது. அப்போ நம்ம கொண்டு போய் ஸ்ரீரங்கத்துல சேர்த்துக்கணும். பயம் சமய ரங்கதாமி அமிதராபிலாசஸ்பிருதாம் ஸ்ரீயம் பகுலய பிரபோ ஸ்ருத விபக்ஷ முன்மூலய ஸ்வயம் சமுதிதம் வபுஹு தவ நிஷாமயம் தத்சதா பயம் த்ரிதச நிர்வ்ருதிம் புவி முகுந்த விந்தேமஹே. ரங்கநாதா, எங்கேயோ இருக்கிற ரங்கநாதன் கிட்ட பிரார்த்திக்கிறேன், திருப்பி சீரகம் எழக்கூடாதா, அங்க இருக்கிற பயத்தை எல்லாம் போக்குவரிச்சு எங்களுக்கு அபயத்தை கொடுக்க கூடாதா, ஸ்ரீயம் உடைய ஸ்ரீரங்க ஸ்ரீ அபிவிருத்தி பண்ணக்கூடாதா, வேற அங்க ஏறி இருந்தாதானே வைஷ்ணவத்துக்கே ஒரு பெருமை. அப்போ அங்க இருக்கிற ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு விரோதியா இருக்கிறவ எல்லாம் உரிச்சு நீ அந்த திருப்பி ஏறணும். ஸ்வயம் சமுதிதம் வபுஹு, நாங்களா கேட்டோம், முதல் முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டோமா, நேரேதானே ஒரு திருமதி எடுத்து துப்பாக்கிறத ஆதிபாவம் பண்ணி அங்கிருந்து சத்தியலோகத்துக்கு வந்து அங்கிருந்து அயோத்திக்கு வந்து அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நேரே தானே வந்திருக்கு. லங்கைக்கு போகாமல் எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பரமகருணையோடு ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்வயம் சமுதித்தம் வகுங்கிற மாதிரி ஸ்வயம் வெக்த கஷேத்திரத்துல இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தே இப்படி உதாசீனமா இருக்கலாமா, எங்களை கைவிடலாமா, நாங்கெல்லாம் உங்க திருமேனியை சேமிச்சுட்டே எங்களுடைய கடைசி காலத்தை கழிக்க வேண்டாமா, வயம் திருத நிறுவனத்தின் புவி முகுந்த விந்தேமகி, நாங்க என்ன ஆசைப்பட போறோம், எங்கிட்ட சரணாகிதி பண்ணியாச்சு ஏற்கனவே, எங்க ஆச்சாரியன் சரணாகிதி பண்ணி வச்சுட்டார், எங்களுக்கு மோட்சம் கிடைக்க போறது அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல, ஆனா அதுதான் எங்களுக்கு அதற்காக பெரிய பயம் எதுவுமே இல்லை அப்படின்னு அபயத்தை பிரார்த்திக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, புதங்கம விகங்கம பிரபர சைன்யநாதா பிரபு தசைவ குமுதாதய நகர கோபுர துவாரபாக. சைன்யநாதர்கள், நகர பாலகர்கள், கோபுர பாலகர்கள், துவார பாலகர்கள், யார் யார் இருக்காளோ எல்லாரோடய நீர் வந்து இருக்கணும். அச்சிந்திய பல விக்ரமாக அவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பெருமை இருக்கு, அவர்கள் தான் உண்மையிலே காப்பாற்றுறவாள் துணிவ தங்க சம்ரட்சக்காக. எங்களை காப்பாற்றுவர்களும் அவர்கள் தான், வாயில் காப்பாளர்கள், கோயில் காப்பாளர்கள், சேனா பாலகர்கள், இவர்கள் எங்களை காப்பாற்றுறாலும் இவா தான். ரங்கநாதனே உண்மை காப்பாற்றுவர்களும் அவர்கள் தான், லோகத்தை மொத்தத்திலே காப்பாற்றுவர்கள் உண்மையில் அவர்கள் தான். ஏன்னா உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய உண்மையும் காப்பாற்றுவர்கள் அவர்கள் அப்படின்னா. அப்போ தொழிலரங்க சம்ரட்சக்காக ஜிதந்த இதிவாதினா ஜெகதனுகிரகே ஜாகிரி, அவர்கள் அப்படி எப்படி பெருமாளை காப்பாற்றுறாங்க அப்படின்னு கேட்டானா, பெருமாள் தான் சர்வஜ்ஞாச்சு, பெருமாள் தான் சர்வசக்தனாச்சு, இவர்கள் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னா ஜிதந்தேன்னு சொல்றாளாம். பல்லாண்டு பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாடியே பெருமாளை காப்பாற்றுறாளாம். உண்மையிலே பெருமாளுக்கு ரட்சை அப்படிங்கிறது கோயில போட்டிருக்கிற பெரிய கதவுனாலேயோ, இந்த பெரிய கூட்டுறையினாலேயோ, இந்த பெரிய மகிழ்ச்சியோ, அதனால பெரிய ரட்சை இருந்துதான். பெருமாளுக்கு ரட்சை இது, பெருமாளுக்கு பெருமை இது அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு 10 பேர் இருந்தாங்க, அதுதான் உண்மையிலேயே பெரிய பெரிய இருக்கும். அதுதான் சீரகத்தெல்லாம் உண்மையிலேயே பெருமை கேட்கறது. அதனால இவரெல்லாம் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கா. வாயிற் காப்பாளர்கள்லாம் ஜிதந்தே ஜிதந்தே, பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு அது பெருமாளுக்கு 1000 ஆண்டு பாடி காப்பாற்றலாம். இதுதான் உண்மையான ரட்சை மங்களாசாசனம் அப்படின்னு சொல்றோம். ஆச்சாரியர்களுடைய மங்களாசாசனம், ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம், பாகவதர்களுடைய மங்களாசாசனம், இதுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறானா. அவனை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லையே, அவன் சர்வசக்தனாச்சே. ஆனா கூட இந்த மங்களாசாசனத்தால அவனுக்கு ஒரு உண்மையான ரட்சவர் தான் பெருமாளே நினைக்கிறானா. அந்த ரீதியில் ஜிதந்த இதிவாதினா ஜெகதனுகிரகே ஜாகிரதி, உலகத்தை எல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் கிட்டவை ஜிதந்தேன்னு சொல்லி பெருமாளை காப்பாற்றி கொடுக்கிறவர்கள் இவர்கள் மொத்த பேருமே நகர கோபுரர் துவாரபாலகர்கள் எல்லாருமே அவர்களுக்காக ஒரு சோர்வம் அந்த தேசியம் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி திருப்பாவை அதிகம் அந்த கிரமத்துல திருப்பாவை அனுசரித்துதான் சுவாமி தேசிகன் அந்த சோகத்தை சாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லணும். அந்த ரீதியில கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னா அவர்களுடைய காலில் போய் விழுகிறார் விழுகிறார் இந்த ஆயர்குல தந்தை. எந்த கோயில் அப்படின்னு கேட்டா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. கிருஷ்ணன் சன்னதிக்கு வந்திருக்கார், கிருஷ்ணன் சுப்பிரபாதம் பாட போறார், அவருடைய கோயில் காப்பானே அப்படின்னு சொல்றது நியாயமா இருக்கும். அப்படின்னு சொல்றாளாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணனுக்கே அதுதான் ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய கோயில்னு சொல்றதை காட்டும் நந்தகோபனுடைய கோயில் அப்படின்னு சொன்னாதான் கண்ணனுக்கே ரொம்ப இஷ்டமா. மொத்தமே நந்தகோபனுடையது, கண்ணன் சின்னவன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, தன்னுடைய பிதாவை சொல்லி சொல்லணும் அப்படின்னு அவனுக்கே ஒரு ஆசை, ஒரு பெருமை. அதனால ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னா, ராமன் வந்து தன்னுடைய பிதா தசரதருடைய ராஜ்யத்தை நினைச்சிருந்தான், கடைசி வரைக்கும் அப்படிதான் நினைச்சிருந்தார். பெருமாள் வந்து ராவண சம்ஹாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது, புஷ்பக விமானத்துல திரும்பி வரும்போது சீதா தேவிக்கு ஒவ்வொரு இடமா காமிக்கிறார். இந்த இடத்தை பாரு, இங்கே நலன் கட்டின சேது பாரு, இங்கே கிறிஸ்டின் டேல வந்து வாலி வரம் நடந்த இடத்த பாரு, இங்கேதான் சுக்ரீ வந்து தான் ஒவ்வொரு இடமா காமிச்சிருந்தாரு, இங்கேதான் பஞ்சவதி, இங்கேதான் வந்து அடுத்த சித்திரகூட்டம் அப்படி ஒவ்வொரு இடமா காமிச்சிருந்தாரு அருள்யம். அப்ப அயோத்தி கிட்ட வரும்போது அழகா சொல்றாரா, ராஜதானி பிதுருங்கமா அயோத்தியாவுக்கு ஒரு வைதேகி பிரணாமம் புனராஜதா, இந்த அயோத்தியை ஒரு பிரணாமம் பண்ணிக்கோ அப்படின்னார். ஏன்னா நம்மளுடைய ராஜ்யம் அப்படின்னு தானே சொல்லணும், பிதுருங்கமா என்னுடைய அப்பாவுடைய ராஜதானி இது என்று சொன்னாரா. அவருடைய அப்பா சொர்க்கத்துக்கு போய் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு இல்லையா, இவர் காட்டுக்கு போகும்போது அவர் போயிட்டார், இப்போ 14 வருஷம் ஆயாச்சு. இப்போ 14 வருஷம் கழிச்சும் எங்க அப்பாவுடைய ராஜ்யம் இது அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னா, அதுதான் இங்க குறிப்பு. என்ன கேட்டா, தனக்காக அப்படின்னு பெருமாள் எதையுமே நினைக்கலையா, உண்மையில எல்லாமே அவருடைய சொத்தா இருந்தா கூட எல்லாமே தன்னை சேர்ந்தவர்களுக்காக அப்படின்னு எல்லாத்தையும் அப்படிதான் ஆக்கி வைக்கிறாரா. வரத சகல வேதத்து சம்சிதார்த்தம் சகர்த்தா அப்படிங்கிற மொத்தத்தையுமே பாகவதர்களுக்கு அப்படின்னு பகவான் விநியோகம் பண்றான். அவளுக்கு எல்லாமே விஜயத்த வைதிகாக தொதிய கம்பீர மனோனு சாரினா ஆள வந்தாரும் மருளி செய்தார். ஆக இந்த ரீதியில இந்த கோயில் நந்தகோபனுடைய கோயில் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு மனசுல எண்ணம். அதே மாதிரிதான் பெருமாள் காட்டுக்கு போகும்போது கூட கிட்ட விடப்பெற்று காட்டுக்கு போற சிவ தியாபானத்துல குறைய லக்ஷ்மண பெருமாள் குறையே சீதா பிராட்டியார் தசரத கிட்ட கை கூப்பிட்டு விடப்பெற்று எங்களுக்கு அனுமதி கொடுங்கோள் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். பெரிய சபை சபை வந்து தசரதரும் அவனை சேர்ந்தவர்களும் இன்னும் சபையில இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாரும் இருக்கா, நிறைய ஜனங்கள் இல்லாத இருக்கா. அப்போ அந்த சமயத்துல தசரதன் அழகா ஒரு விஷயம் சொல்றார், ஆமா இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல, எனக்கு வயசான காலத்துல புத்தி கெட்டு போயிடுச்சு, அதனால என்ன கொண்டு போய் சிறையில அடைச்சிட்டு நீ ஏன் ராஜ்யத்தை பரிபாலம் பண்ணு, நான் ஏதோ வரம் கொடுத்துட்டேன் இருக்கட்டும், நான் ஏதோ உங்ககிட்ட சொன்னேன் சொன்னது இருக்கட்டும், இப்பவும் ஒண்ணும் மோசம் இல்லை, நீ உனக்கு பராக்கிரமத்தினாலே என்னை கொண்டு போய் சிறையில அடைச்சிட்டு வயசான காலத்துல அப்பாவுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்லி என்னை சிறையில அடைச்சிட்டு நீ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிக்கோ அப்படின்னு தசரதன் சொல்ற. அப்போ பெருமாள் ராமன் என்ன பண்றாரா, கைகு பகவான் வருஷ சகஸ்திர பிருத்திவியா திருப்பதி அகம் வனம் பிரவேசியாமி நமே ராஜ்யத்திய காங்கிதா, கை கூப்பிட்டுக்கிற இன்னைக்கு மாத்திரம் இல்ல இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் நீர்தான் ராஜாவா இருக்கணும், நான் காட்டுக்கு போறேன் ஒரு கவலையும் இல்ல, நமே ராஜ்யத்திய காங்கிதா நீர் ஏனா ஏன் விசாரப்படுறேன் அப்படின்னா இவன் ராஜ்யம் கொடுக்கிறேன்னு எடுத்து சொன்னோமே இன்னைக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொல்றோமே அப்படின்னு தானே கவலைப்படுறேன், எனக்கு ராஜ்யத்துக்கு ஆசையே கிடையாது, ராஜ்யமானாலும் சரி காடு ஆனாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஆசைப்பட்டு ராஜ்யத்தை வாங்கிக்கல, நேற்று ராஜ்யம் கொடுக்கிறேன் முன்னாள் சாயங்காலம் ஸ்ரீராமனை கூட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டாரு தசரதர். அப்ப ராஜ்யம் கொடுக்கிறேன் அப்படின்னா ஆஹா நமக்கு ராஜ்யம் அப்படின்னு ஆசைப்படுறவனா இருந்தா அப்ப மறுநாள் அது இல்லை அப்படின்னா கஷ்டமா இருக்கும், நமக்கே கூட முன்னாள் கூட்டு நாளைக்கு உனக்கு 1000 ரூபா தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுக்கோம், அப்போ மறுநாள் காத்தால கூட்டு உனக்கு 1000 ரூபா இல்லை அப்படின்னா நம்ம அவரை வெய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு, அப்ப நேற்று எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு, ஏன் போய் வந்தீர், ஏன் என்ன ஏமாத்துற, நீ போய் சொல்றவர், நீ ஏமாத்துறவர், நீ குரூரமானவர் அப்படின்னு வெளியே ஆரம்பிச்சுடுவோம். ஆனால் தசரத சக்கரவர்த்தி முன்னாள் சாயங்காலம் கூட்டு நாளைக்கு உனக்கு ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமன் ஏற்றுந்தார். மறுநாள் கூட்டு உனக்கு ராஜ்யம் இல்லை நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னா அதையும் ராமன் ஏத்துக்கிறாரா, என்ன காரணம் அப்படின்னா அதான் சொல்ல நமே ராஜ்யத்த காங்கிதா, ராஜ்யத்துல ஒரு ஆசையினால ராஜ்யத்தை ஏற்றுக்கல முதல்ல சரி அப்படின்னு சொன்னது எதுக்காக கேட்டானா, அப்பா கொடுக்கறேன்னு எடுத்துட்டாக தன்னுடைய பிதா என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அப்படிங்கறத உத்தேசம், ராஜ்யங்கிறது உத்தேசம் இல்ல, பிதா என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அப்படின்னா இப்ப இன்னைக்கு காட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சு இப்போ அந்த உத்தேசம் கிடக்கிறது இல்லை, பிதா என்ன சொன்னாரோ அதை கேட்கணுங்கிறது இப்போ இருக்கு, அப்போ ராஜ்யம் இப்போ காடு இவரு அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அப்படின்னு உத்தேசம், அது ராஜ்யமானாலும் சரி காதானாலும் சரி ராஜ்யம் வா பணவாசோவா பணவாசோ மகோதயா அது எதுவா இருந்தா என்ன எதிர்வாக்கில் தானே நடக்கிறது, அதனால ஒரே உத்தேசத்துல இருக்காரா, அதான் சொல்ற யதா பிதரி சுஷ்ருதா சத்யவா வச்சன கிரியாங்க, நான் இங்க ராஜ்யத்துல இருந்தேன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறேன் இல்ல அப்பாவுக்கு சுஷ்ருஷம் பண்ண போறேன் அவர் சொல்றத கேட்டு இருக்க போறேன், நான் காட்டுக்கு நான் அப்பனுடைய வச்சனத்தை பரிபாலனம் பண்ண போறேன், காட்டுக்கு போது சொன்ன வச்சனத்தை பரிபாலனம் பண்ண போறேன், ரெண்டு ஒன்றுதானே இங்கிருந்து அப்பா சொல்றதை கேட்கணும் இல்ல காட்டுல இருந்து அப்பா சொல்றதை கேட்கணும், ஆக என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோ இல்ல ஒரு கோபமோ எதுவுமே இல்லாமல் இவர் கிளம்பி காட்டுக்கு போனார் என்று ராமாயணத்துல அழகாக வரும். ஆக ராஜ்யம் கூட அப்பாவனுடையதான், அன்னைக்கும் அப்பாவனுடையதான், காட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சும் அப்பாவனுடையதான், திரும்பி வந்து பட்டாபிஷேகம் அவனுடையதான் அப்படின்னு முடிவு பண்ணாராம். அந்த மாதிரி கிருஷ்ணன் இப்போ நந்தகோபுரனுடைய கோயில் அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு ரொம்ப இஷ்டம், அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபுரனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, அழகா கொடியெல்லாம் இருக்கான், ஏன்னா தூரத்திலிருந்து வரவாளுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடி இருக்கு, கிருஷ்ணன் சன்னதி எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து சந்தோஷப்படணும், கோயில்கள்ல கோபுரங்கள்லாம் இருக்கு எதுக்காக அப்படின்னா சில சமயம் இப்படி ஸ்ரீரங்கம் பக்கமா போகும்போது தர்சனா தள்ளி போடுது, அப்ப தூரத்திலிருந்தே ஸ்ரீரங்கத்துல அந்த ஐசிங்கர் கட்டின ராஜகோபுரம் இருக்கியா அந்த ராஜகோபுரத்தை பார்த்து ரங்கநாதரை நினைச்சு ஒரு கை கூப்பினோம்னா ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ள இருக்கு, அதே மாதிரிதான் மதுராந்தகம் கோயிலையோ இல்ல வானவாமலை கோயிலையோ அந்த பக்கம் அப்படி போகும்போது அந்த கோயில பார்த்து கை கூப்பினாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, மனசுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு, பெருமாளை சேவிச்ச ஒரு திருப்தி இருக்கு, இல்ல அந்த பாசுரத்தை சொன்னா பெருமாளை சேவிச்ச ஒரு அனுபவமே தானா வந்து சேர்ந்துடுது, அந்த ரீதியில கொடி இருக்கிறது எதுக்காக அப்படிங்கிறதுனா தூரத்திலிருந்து இருக்குவாலும் தரிசனம் அப்படிங்கிறதுக்காக. எப்படி ஆனால் சித்திரகூண்டத்துல பெருமாள் ஸ்ரீராமனை பார்க்கணும்னு போற பரதன் அப்ப தூரத்திலிருந்து பார்க்கற அந்த மலையில மேல ஆசிரமத்துல தூமம் தெரியுறான், புகை தெரியுறான். அதை பார்த்த உடனே இங்கதான் இருக்க, ஏன்னா இப்ப புகை இருக்கும் அந்த மனுஷா இருக்கான்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ராமன் இருக்கார், இந்த இடத்துல அண்ணா இருக்கார் அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டாராம். அந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக கொடி தோன்றும் தோரண வாயு கிருஷ்ணன் இருக்கிறபடினால கொடியோட இருக்கு, அலங்காரத்தோடு இருக்கு. அந்த கொடித்தோ காப்பாகும் கோயில் காப்பார், வாயு காப்பார், அவர் ரெண்டு பேரிலே அனுமதியும் வாங்கிக்கிறார். மணித்தர்வம் தாடித்திரவாள் அப்படின்னு இந்த இடத்துல அழகா ஒரு விஷயம் வியாக்கியானத்தை சொல்லியிருக்கார். கோயில் காப்பாளர் பெயர் இருக்கான், வாயு காப்பாளருக்கு ஒரு பெயர் இருக்கணும். அந்த பெயரை சொல்ல முடியும், பெயரை சொல்லாமல் வெறும் கோயில் காப்பாளனே வாயில் காப்பாளனே அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவர்களுக்கு அப்படிதான் சொல்லணும். பொதுவாக உலகத்துல அப்படி சொன்னா சில பேர் கோபிச்சுடுவா, அவ செய்யற வேலையை இட்டு அவள் சொன்ன வச்சுக்கோங்க, அவர்களுக்கு கோபம் வரலாமா இருக்கும். ஆனால் வைஷ்ணவனுக்கு பகவத் கைங்கரியத்தை இட்டு சொன்னானா அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். வைஷ்ணவா வியபதேசவியா நெய்வ கிராம குலாதிபி விஷ்ணுனா வியபதேசவியா சத்ய சர்வம் செய்யேவகி. அழகா அந்த ஸ்லோகத்துல சொல்றார், ஒரு வைஷ்ணவ குலத்தை வச்சோ நான் இதை சேர்ந்தவன், நான் இந்த குலத்தை சேர்ந்தவனோ, இல்ல அவனுடைய படிப்பை வச்சோ, இல்ல அவனுடைய பதவியை வச்சோ, இல்ல அவனுடைய அந்தஸ்தை வச்சோ, இல்ல அவனுடைய பணம் முதலீடு கோடீஸ்வரர் லட்சாதிபதி அப்படிங்கறதெல்லாம் வச்சோ இதை கொண்டு வைஷ்ணவனை நாம உபதேசம் பண்றது, வைஷ்ணவன் சொல்றது சரியா இருக்காது, அது அவனுக்கு திருப்தியை கொடுக்காது. என்னன்னு கேட்டா விஷ்ணுனா உபதேசம் பகவானை இட்டு அவனை சொல்லணுமா, இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய தாசர் அப்படின்னு இந்த கோயில்ல அந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவர், இங்கே வேதபாராயணம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர், அங்கே தீர்த்த கைங்கரியம் பண்ணக்கூடியவர், இங்கே திருவாலோட்டம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு பெருமாளுக்கு தாசனாக அவர் எப்படி இருக்காரோ அதை வச்சு அவரை சொல்லணுமா. விஷ்ணுனா உபதேசவியா வைஷ்ணவன் சொல்லணும், அவனை வைஷ்ணவ அடையாளத்தை இட்டு சொல்லணுமே தவிர அவனுடைய தனிப்பட்ட அடையாளம் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதை வச்சு சொல்றது அவனுக்கு பிரீதியை கொடுக்காது. சத்ய சர்வம் செய்யவகி, உனக்கு எல்லாமே பகவான் விஷ்ணு தானே, அதனால விஷ்ணுவை இட்டு சொல்றதுதான் அவனுக்கு ரொம்ப உகப்பா இருக்கும், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதே இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்க அந்த ரீதியில வைஷ்ணவர்களை எல்லாம் இப்படிதான் சொல்ல, இவர் கோயில் காப்பாளர், இவர் வாயு காப்பாளர், இவர் திருமணப்பள்ளி கைங்கரியம் பண்ணக்கூடியவர், இவர் தமிழ் இவர் இவர் வேதவகாயணம் பண்ணக்கூடியவர், இவர் சீக்காத தாங்கி அந்த கோயில் பெருமாளையாளர் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொன்னாதான் அவர்களுக்கு ஒரு பெருமை. பெருமைனா வைஷ்ணவனுடைய கைங்கரியங்கிறது அவனுக்கு அத்தனை பெருமை சேர்க்கக்கூடியதா இருக்கான். அதனால அவர்கள் செய்ய கைங்கரியத்தையிட்டே அவர் சொல்றாராம். சுவாமி தேசிகன் நமக்கு எல்லாம் தெரியும், பல பிருதங்கள் வாங்கினார் சுவாமி தேசிகன், எல்லாருக்குமே நிறைய பிருதங்கள் இருக்கு. ஆனால் சுவாமி தேசிகனுடைய பிருதங்களுக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டா, பிருதத்தை கொடுத்தவரே பெருமாள் தான், வேற யாரும் இல்லை. ரங்கநாதனானவர் வேதாந்தாச்சாரியன் வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற பிருதத்தை ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனே சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாச்சியார் தாயாரு சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற பிருதத்தை கொடுக்கிறார். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் சேர்ந்து கவிதாட்சிக சிம்மம் அப்படின்னு பிருதத்தை கொடுக்கிறார்கள். ரங்கநாதனே அந்த பிருதத்தை உறுதிப்படுத்துறார், வாஸ்தவம்னா இவர் கவிதாட்சிக சிம்மம் தான் அப்படிங்கிறத பாதுகாப்பாசன் பாட வச்சு ரங்கநாதன் உறுதிப்படுத்துறார். இப்படி பெருமாளாகவே அவரே கொடுத்த பிருதங்கள் இந்த மாதிரி வேதாந்தாச்சாரியர் அப்படின்னும் இல்ல கவிதாக்கிய சிம்மம் அப்படின்னா இது ஒண்ணு ஒண்ணுக்கும் அநேக அர்த்தங்கள் இருக்கு. வேதாந்தாச்சாரியன் பிருதத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு மணி காலம் சொல்லணும், எதனால பெருமாள் கொடுத்த, ஏன் தேசிகருக்கு மாத்திரம் கொடுத்த அப்படின்னா எடுத்து சொன்னா ஒரு மணி காலம் ஆகும். சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு பிராட்டி கொடுத்தாருன்னா ஏன் பிராட்டி இந்த பிருதத்தை ஏன் பிராட்டி கொடுக்கிறார், அதை ஏன் தேசிகனுக்கு கொடுக்கிறார், அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய பலன் என்ன, ஒண்ணு ஒண்ணுக்குமே மகா வைபவங்கள் அடங்கி இருக்கு. இத்தனை பிரபாவங்கள் இருக்கு தேசியனுக்கு, இத்தனை பிருதங்கள் இருக்கு. இது தவிர சமஸ்யா சாகசி அப்படி முதலான பிருதங்கள்லாம் வேற நிறைய இருக்கு. ஆனால் தேசிகன் வந்து ஒரு பிருதத்தை ஆசைப்படுறார், இதெல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்துருக்கு, இதெல்லாம் இருக்கட்டும். தேசிகனுக்கு தன்னை இந்த மாதிரி எல்லாரும் சொன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒன்னு ஆசைப்படுறார். பாதுகாப்பு சொல்ற சேவாஹ்வானம் சபதி சிவியாம் பாதுகா சேவகேதி ஸ்ரீமத் ரங்கே அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஸ்வானம் சபதி சிவியாம் பாதுகா சேவகேதி. நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது என்னுடைய அந்திம காலத்துல கடைசி காலத்துல ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்கேன், நான் எழுந்திருக்க முடியாமல் இட்ட கால் இட்ட கைகளா இருக்கும்போது போய் இன்னும் எழுந்திருந்து காரியங்கள்ல செய்ய முடியாமல் இருக்கும்போது என்னை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார். யார் வராங்க அப்படின்னா, தப்பித்தவர் இருக்கிற யமனோ இல்ல யம தூதனோ இல்ல யமனுடைய வாகனமோ இல்ல அந்த வாகனத்தினுடைய சப்தமோ எதுவுமே வரக்கூடாது. யமன் என் கண்ணிலே வரக்கூடாது. யமனுடைய வாகனத்தினுடைய சப்தம் எரும மாட்டினுடைய மணி சப்தம் இருக்கு, அது என் காதிலே கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டானா, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் முதலானவர்கள்லாம் இருக்காள், அவர்கள்லாம் மெதுவா இங்க வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பேசணும். சொல்லாந்தாக்காரன் எப்படி இருக்கார், சர்வதந்திர சுதந்திரர் எப்படி இருக்கார் அப்படின்னு அவ கேட்கக்கூடாதா, அதெல்லாம் இல்ல. பாதுகா சேவகர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கணும். அவெல்லாம் சேவாஹ்வானம் சபதி சுனியாம் பாதுகா சேவகேபி கோரம் நாகம் யம பரிரதோ கோஷமா கர்ணயேயம் ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரணயோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதி சுனியாம் பாதுகா சேவகேபி. பாதுகா சேவகர் எப்படி இருக்கார், கொஞ்சம் தேவலையா பாதுகா சேவகர் இருந்து வருவாரா அப்படின்னு அவர்கள் அந்த திருநாமத்தை சொல்ல, பாதுகா சேவகன் அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசை. பாதுகைக்கு கைங்கரியம் பண்றவர், விசேஷமா பாதுகா சுவாசம் பண்ணவர், பாதுகைக்கு விசேஷ கைங்கரியம் பண்ணவர் அப்படிங்கிற ஒரு விருதம் வேணும். அதுவும் சிவத்ரங்கேஸ்வர சரணையோகோ அந்தரங்கி பெருமாளை சேர்ந்த பாகவதர்கள் வாயினால வரணும் என்ன ஆசைப்படுறாராம் சுவாமி தேசியம். இதுதான் உத்தவமான ஒரு வைஷ்ணவ லட்சணம் இல்லையா, அதை இந்த பார்த்து காமிக்கிறது கொய் கொடித்து வந்தும் தோரணவாக்கிற மணிக்கதவும் தாழ்த்தியாவார் கதவ திறக்கணும். யாரு யாருக்காக திறக்கணும், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டானா, ஆயிர சிறுவீரோ முக்கு ஆயிர குளத்துல இருக்கக்கூடிய சின்ன பெண்கள் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இது ஒண்ணும் பயப்பட வேண்டாம், சுர்பணக்க வரல இல்ல பூத்தன வரல இல்ல வேற ராட்சியர்கள்லாம் வரல, சுர்பணக்கையும் பெண் தான், ஆனா நாங்களாம் ஆயிர குளத்தை சேர்ந்த பெண்கள், பூத்தனையும் ஒரு பெண் தான் ஆனா நாங்களாம் சின்ன பெண்கள், அதனால ஆயிர சிறுவீரோ ஒன்றும் அறியாத இலக்கை இலக்கை வழக்கை அறியாத அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தைச் சேர்ந்தவர்கள், அதிலேயும் பெண்ணினத்தைச் சேர்ந்தவர்கள், அதிலேயும் சின்ன குழந்தைகள், நாங்கள் சிறுமிகள், அதனால ஆயிர சிறுமியோ முக்கு எங்களுக்காக நீ கடவை திறக்க வேணும். பெருமான் கிட்ட சோதிக்கும் போது ஒண்ணுமே இல்லாமல் பாலபாவத்தோடு இருக்கான், நான் இத்தனை படிச்சிருக்கேன் அப்படின்னும், நான் கையில இத்தனை வயதா சமர்ப்பிக்க போறேன் அப்படின்னும், நான் இந்த உயர்ந்த பகுதியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோ கோயிலுக்கு போய் பெருமான் ஜெயிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா நம்முடைய பைசாவை எதிர்பார்க்கல, நம்முடைய படிப்பை பார்த்து அவன் நமக்கு நான் மகாபண்டிகளா இருந்து போறேன் அப்படின்னு நினைச்சான்னா, அதுக்கு பார்த்து அவன் அனுகிரம்னா அது சரியா இருக்காது. பின்ன என்ன கேட்டா, அது எனக்கு ஒண்ணுமே இல்லை, நானா விதானா அகதி கலானா அது தீர்த்தேடு கிருதாவதாரா அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு நல்ல காரியம் எதுவுமே கிடையாது. இப்போ குளித்து மூன்று ஆண்டும் குறிக்கல் அந்த நம்மை தன்னே ஒழிப்பித்தேன் எண்கள் இல்லை நின்கனும் பட்டன் இல்லை கழிப்பது என் கொண்டு நம்பி கடன் வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமான பொருளானே என்று கண்டடி கிடையாது. பாடுற ஒரு நல்ல காரியம் கூட நான் பண்ணல, குளிச்சு அதுக்கப்புறம் மூணு அக்னி வச்சு அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஆனா குளிக்கிறது தான் ஆரம்பிக்கணும், அதுவே இங்க பிரச்சனையா இருக்கேன். நான் குளிக்கிறதே சரியா குளிச்சேனா இல்லையான்னு தெரியாது, காலத்துல குளிச்சேனா இல்லையான்னு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி போது எங்கிட்ட இந்த பிராமண தன்மைகள்லாம் எங்க வரப்போறது, அனுஷ்டானம் எங்க இருக்கு, ஞான யோகம் எங்க இருக்கு, பக்தி யோகம் எங்க இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், கழிப்பது என் கொண்டு இருக்கு கடல் வண்ணா கதறுகின்றேன் கதறுவதை மகா தரிதிரனாக மகா ஏழையாக மகா பாதியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தவிர வேற எதுவும் கிடையாது, இதுதான் எனக்கு அனுகிரம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கிற அந்த ரீதியில சிறிய சின்ன குழந்தைகளாயிரு கோயிலுக்கு போகும்போது நான் பெரியவன் பரத்தாலேயோ இல்ல பாண்டித்யத்தினாலேயோ இல்ல வேற விதத்தினாலேயோ பெரியவன் அப்படிங்கறத விட்டுட்டு சின்ன குழந்தைகள் கோயிலுக்கு போகும்போது எப்படி போகும், அந்த மாதிரி ஒரு தன்மையும் இல்லாமல் கோயிலுக்கு போனோமா காமிக்கிறது. ஆயிரத்தி எண்ணூறு முக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் மின்னலே வாயின்னு இருந்தார் வாயிற் காப்பாளர் கிட்ட சொல்றார். நேற்றே கிருஷ்ணன் சொல்லிட்டான் எங்கட நாளைக்கு வாங்கோ கார்த்தால் சுப்பிரபாதம் பாடுறதுக்கு வாங்கோ சொல்லிட்டான், அதான் நீ கட்டாயம் திறக்கணும். நீ வேற எதுவும் மாட்டேன்னு வாயை திறந்து சொல்லக்கூடாது. வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, உன் வாயினாலே மறுத்து ஒரு வார்த்தை சொல்லாத. ஏன்னா மாயன் மணிவண்ணன் மணிவண்ணன் கண்ணன் மாயன்னா ஆச்சரியமானவன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டானா, எங்களுக்காக தன்னை தாழ உட்கொண்டு நீங்க நாளைக்கு கட்டாயம் வாங்குவோம் முன்னாடியே வார்த்தையை சொல்லி வச்சிருக்கக்கூடியவர் தன்னையே கொடுக்கிறார். அரைவரை வாயின் மணிவண்ணன் என்னலே வாயிலே இருந்தார், நேற்றே சொல்லிட்டான் அவன். நாங்க வந்து இப்படி இப்படி வாசல்ல வந்து நிற்கிறோமே தவிர உண்மையில நேற்றே அவன் எங்க காலை பிடிக்காத குறையா நாளைக்கு கட்டாயம் வாங்குவோம் எங்க கிட்ட பிரார்த்தி தூயமாய் வந்தோம் தூயிட பாடுவான். நாங்க சுற்றமா வந்திருக்கோம், சுயம் பிரயோஜனமா கைங்கறி மன்றத்துக்கு வந்துருக்கோம். கோயிலுக்கு போறது எடுத்த அப்படி கேட்டாதான் தூயிட பாடுவான். பாடுவதற்காக எவ்வளோ கைங்கறி மன்றத்துக்காக வந்திருக்கோம், அதுவும் சுத்தமா வந்திருக்கோம். யமுனா நதியில ஸ்நானம் பண்ணி சுத்தியோட வந்திருக்கோம். மனசுனால வேற எந்த பாவமும் இல்லாமல் மானச சுத்தியோட வந்திருக்கோம். இது ரெண்டும் முக்கியம், சரீர சுத்தி பாவ சுத்தி அதாவது மானச சுத்தி, இது ரெண்டுமே கோயிலுக்கு போறதுக்கு முக்கியம் அப்படிங்கிற முன்னாடியே பார்த்தோம். தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு அஞ்சாவது பாசுரத்துல பார்த்தோம். இங்கேயும் திருப்பி சொல்ற சரீர சுத்தி வேணுமா மானச சுத்தி வேணுமா அப்படின்னு கேட்டா, சுத்தி தான் பரம லட்சியம். உண்மையில பார்த்தா சரீர சுத்தியும் கூட அதுக்காக தான். அண்ணா காலங்கத்தால எழுந்திருந்து பிராம முகூர்த்தத்துல 4 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து பகவான் நாமாக்களை எல்லாம் சொல்லி தீர்த்தா மாறி 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணி சரீரம் சுத்தமா ஆச்சாரமா யார் வேலையும் படாமல் மரியாதை தான் நினைச்சுக்கோங்க. அப்போ மனசு தானா சுத்தமாகும். மனசு சுத்தமா இருக்கான உபாயம் தான் இது மொத்தமுமே. அவங்க தேசிய ஸ்லோகம் சாதிக்கிறார், அன்ன தோஷாத்து அசமநாத்து நானா விஷய தரிசனாத்து தேக சௌச்சாதி விரகாத்து சமணம் ஜாயத்தே மனஹா. மனசு கெட்டு போறதுக்கு காரணம் 4 காரணம் இருக்கு அப்படிங்கிற. முதல் காரணம் என்ன கேட்டா, அன்ன தோஷாத்து சாப்பிடுற ஆகாரத்துக்கு ஏதாவது தோஷம் இருந்தால், நியாயமான ஆகாரமா இல்லாமல் சாத்விகமான ஆகாரமா இல்லாமல் இருந்தால் மனசு கெட்டு போகும். ரெண்டாவது அசமநாத்து அதாவது இந்திரியங்களெல்லாம் அடக்காமல் கண்டபடி மேய விட்டுட்டு இருந்தோம்னா கண்ணால் எது வேணா பார்க்கலாம் காதால் எது வேணா கேட்கலாம்னு இருந்தா அப்போ மனசு கெட்டு போகும். மூணாவது நானா விஷய தரிசனாத்து பல விஷயங்களையெல்லாம் சுற்றி முற்றி பார்க்கிற பற்றினால டிவி முதலானதெல்லாம் சுற்றி இருக்கிறதுனால மனசு கெட்டு போகும். அடுத்தது தேக சௌச்சாதி விரகாசு ஸ்நானங்கள்லாம் ஒழுங்கா பண்ணாக்கா மனசு கெட்டு போகும். சரீரத்துல ஆச்சாரம் அப்படிங்கிறது குடிக்கிறதோ இல்லை சுத்தமா இருக்கிறதுங்கிறதோ சந்தேகத்திலே சுத்திக்கிறதோ திருமணம் எடுத்துக்கிறதுங்கிறதோ இது மொத்தமுமே மானச சுத்திக்காக இருக்கு. இதெல்லாம் இல்லாட்டா மனசு கெட்டு போகும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருக்க, சமரம் ஜாயத்தை மனஹான். அதனால சரீர சித்தி எனக்கு என்ன, நான் மனசுல சுத்தமா தானே இருக்கேன், சரீரம் எப்படி இருந்தா என்ன இல்லை கேட்கக்கூடாது. சரீர சித்தி வழியா தான் மனசுத்தி வர முடியும், இதுதான் நேர்மையான வழி. இல்லை நான் சரீரத்தினால் சுத்தமா தானே இருக்கேன், மனசு சுத்தமா இல்லாட்டா என்ன அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னால் முக்கியமானதே மனச சித்தி தான், அதுக்காக நீ சரீர சித்தியே சொல்லிடு. அதனால இது ரெண்டும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தூயமாய் வந்தோம்னு பொதுவாக சொல்லியிருக்காரு. தூயமாய் வந்தோம் தூயில பாடுவார் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா. அம்மானா சுவாமியே அர்த்தம், எங்களுக்கு வார்த்தையை சொல்லு எங்களுக்கு அனுமதி பண்ணு பாஷா தர்மம் அவாசம் செய் அப்படிங்கிற சீதா தேவி ஆஞ்சநேயர் கிட்ட வாக்குனாலே தர்மத்தை செய்யு நீ என்னைய பெருமானையும் சேர்த்து வை அப்படிங்கிற. அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா பெருமானையும் பிராட்டியும் சேர்த்து வச்சார். என்ன பண்றாருன்னா வாக்குனாலதான் சேர்த்து வச்சார், வேற ஒண்ணும் பண்ணல. இவர் சீதா தேவியை கொண்டு போய் நேர பெருமாள் கிட்ட சாப்பிட்டு சொல்லணும் வேலை பண்ணிட்டு போய் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனா அது வேண்டாம், பாஷா தர்மம் வாக்குனி வாக்குனாலே சேர்த்து வை வாக்குனாலே தர்மத்தை செய் என்று சொன்ன மாதிரி வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ மேய நினைக்கிறோம் நீக்கு. இந்த அழகான இந்த கதவு இருக்கும் மணிக்கதவு அதை நீக்கு, அதை திறந்து எங்களுக்கு கிருஷ்ணனுடைய தேவையை நீ பண்ணி வைக்கணும் என்று அவர்கள் கிட்ட பிரார்த்திக்கிறார். அழகான கதவம் அது மேய நினைக்கிறது. மேயம் மேயம்னா பாசத்தோடு கூட சேர்ந்து இருக்கு, பொருந்தி இருக்கு, கிருஷ்ணனோட பொருந்தி இருக்கு, கிருஷ்ணனுடைய பாவத்தோட பொருந்தி இருக்கு. அது எப்ப திறக்கணும் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய பாவத்தை அனுசரிச்சு இருக்குமா. கிருஷ்ணன் எப்ப நினைக்கிறானோ அப்ப கதவு திறக்கும், கிருஷ்ணன் எப்ப நினைக்கிறானோ அப்ப கதவு மூடும். அதனால அவனுக்கு தெரியும் எல்லாமே, எப்ப திறக்கணும் எப்ப மூடணும் அப்படிங்கறதெல்லாம். அதனால அப்படிப்பட்ட மேயே நிலை கதவு திருமலையில திருவேங்கடவுடைய கதவு எப்ப திறக்கும் எப்ப மூடும் அப்படின்னா பகவான் நமக்காக எப்போது கதவு திறந்து வச்சிருக்க. ஏதோ ஒரு நாளைக்கு 6 மணி காலமோ இல்ல 6:30 காலமோ இல்ல 3:30 காலமோ இல்ல ரொம்ப ரொம்ப அதிகப்படி போனா 1 மணி காலமோ அதுக்கு வேற கதவு போடுறதே கிடையாது அவர். ஏன்னா அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கதவும் இருக்கான். அந்த மாதிரி நேய நிலை கர்வம் நீக்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த கதவாக இருந்து கைங்கரியம் பண்றவர்கள் இருக்கு. கோயில் காப்பாளர் கருள்யம், வாயு காப்பாளர் கருள்யம், அந்த மாதிரி நிலை கதவாக ஒருத்தர் இருக்காரா? குலசேகரவர் சொல்ற, தடியாய் கிடந்து உன் பவனவாய் காண்பேனே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாவே, நெடியானே வேங்கடவா, நீ கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும், தடியாய் கிடந்து உன் பவனவாய் திருவேகரம் என்ன, ஒரு படியாக இருந்திருந்து பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு கதவாயிருந்து கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பலர் இருக்கலாம். பல நித்திய சூரிகள் கதவாக இருக்கலாம், இல்ல முக்தர்கள் கதவாக இருக்கலாம். அதனால கோயில் காப்பாளன் மாதிரி, வாயிற் காப்பாளன் மாதிரி, இதோ கதவா ஒருத்தர் கருள்யோ, அந்த கதவா இருக்கிறவரை கைங்கரியம் பண்ண சொல்லி அவரை திறக்க வைத்து அவர் மூலமாக எங்களுக்கு பெருமாளுக்கு தெரிவிக்க பண்ணணும். கதவா இருக்கிறவர் கோயில எல்லாமே நித்திய சூரிகள் தான். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற அச்சேதன பொருள்கள் உட்பட எல்லாமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதான் நாம நினைக்கணும். அப்படிதான் ஆச்சாரியர்கள் நினைச்சிருக்கேன். ஏன்னா எல்லாருமே பல சந்திரமா இருந்து கைங்கரியம் பண்றார், மண்ணியா இருந்து கைங்கரியம் பண்றார், புஷ்பமா இருந்து கைங்கரியம் பண்றார். இப்படிதான் சீவை குண்டர்கள் இருக்கு, சேக்கரர்கள் எல்லாமே பல ரூபத்தை எடுத்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளா சீவர்கள் எல்லாருமே. அதே மாதிரி திருவேங்கடவாடியிலும் சொல்றேன், செண்பகமாய் நிற்கும் சம்பகமாய் நிற்பேன் அப்படின்னு தான் குலசேகர சொல்ற. அது செண்பக பூவா இருப்பேன், இல்ல ஒரு அருவியா இருப்பேன், இல்ல திருவேங்கடமலையில மலையா இருக்கேன், இல்ல திருவேங்கடமலையில ஒரு குளமா இருப்பேன், இல்ல திருவேங்கடமலையில கொக்கா இருப்பேன், ஏதோ ஒன்னா இருக்கேன் நானு. இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றேன், எம்பெருமான் பொன்மணிமேல் ஏதேனும் ஆவையுமே. அதாவது நான் எதுவா இருக்கேன் அப்படிங்கிற முக்கியம் இல்ல, என்னவா இருக்கேன் அப்படிங்கிற முக்கியம் இல்ல, எம்பெருமான் பொன்மலையில அவனுக்கு உபயோகப்படும்படி இருக்கேன் அப்படிங்கறத முக்கியமே தவிர, எதுவா இருந்தா என்ன, சேதனமா இருந்தா என்ன, அச்சேதனமா இருந்தானே, எப்படி இருந்தா என்ன, பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவனா இருக்கேன் அப்படிங்கறதா முக்கியம் அப்படின்னு எம்பெருமான் பொன்மலைவேன் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு குலசேகர அப்படி செய்த அந்த ரீதியில இப்போ நேசநிலை கழகம் இருக்கு. ஆனா அந்த நேசநிலை கழகம் நீக்கேலோ ரெப்பாவார் என்று கோயில் காப்பாளர்கள் வாயிற் காப்பாளர்கள் இவர்களுடைய அனுமதியை வாங்கிட்டு இவர்கள் நந்தகோபன் பண்ணிக்கு உள்ளுக்குள்ள போய் சுப்பிரபாதம் பாடப்போகிறார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சாரம். இந்த நாயகனாய் என்ற பாசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பண்ணும்போது இந்த பாத்திரத்தை சக்கர பொங்கல் பண்ணி திருமாலுக்கு நிவேதனம் பண்றது வழக்கம். இந்த பாட்டினுடைய சுவாபதேசத்தை பத்தி பார்க்கும் போது, நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு கடகர்கள் அதாவது பெருமாளையும் நம்மையும் சேர்த்து நிற்கிறவர்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் தான் முக்கியம். பெருமாளை சேவிக்கிறது காற்றும் பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். எம்பெருமானை காட்டியும் கூட்டியும் கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவார். எம்பெருமானை காட்டி கொடுக்கிறவர்கள் அவர்தான், எம்பெருமானை கூட்டி கொடுப்பவர்களும் இந்த ஆச்சாரியர்கள் தான். அவர்கள் தான் நமக்கு பரம உத்தேசியர்கள். அதை இந்த பாட்டு காமிக்கிறது, சித்திர் பகவதிவா நேதி சம்சயா அச்சுத சேவினாம் தத் பக்த பரிச்சரியா ரதாத்மனாம் அப்படின்ற ஸ்லோகம் தேசியம் எடுத்திருக்கார். பகவானை சேவிக்கிறவாளுக்கு சித்தி வருமா வராதா சம்சயம் இருக்கலாம், பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்று சம்சயம் இருக்கலாம். ஆனால் பகவானை சேர்த்து வைக்கிற ஆச்சாரியர்கள் கழியும், அந்த ஆச்சாரியர்களை யார் சேவிக்கிறாரோ அவளுக்கு சம்சயமே கிடையாது, கட்டாயம் சித்தி கிடைக்கும். அவன் என்ன நினைக்கிறானோ, என்ன பலன் நினைக்கிறானோ அந்த பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சம்சயா பக்த பரிச்சரியா ரதாத்மனா, ஆச்சாரியர்களுடைய பரிச்சரியை பண்ணிட்டு கூட இருக்கிறதுக்கு சம்சயமே கிடையாது. ஆழ்வாரும் சொல்ற, வேறாக ஏற்றி இருப்பாரை வில்லுமே மற்றும் அவரை சாத்தி இருப்பார் சமம். பெருமாளை ஏற்றி இருப்பவரை கூட அந்த பெருமாளை ஏற்றி இருப்பாரை சாத்தி இருப்பார் யாரோ அவர்களுடைய பாக்கியம்தான் ரொம்ப விசேஷமானது என்று சொல்ற. பல இடங்கள்ல ஆழ்வார் பாசங்கள்ல இந்த விஷயத்தை நாம பாக்குறோம், சுவாமி தேசியம் பாசங்கள்லயும் பல இடத்துல பாக்குறோம். அதனால ஆச்சாரிய எல்லாமே ஆச்சாரியம் பண்ணிட்டு செய்யறோம். அதனால கடகர்களான ஆச்சாரியர்கள், சேர்த்து வைக்கிறான ஆச்சாரியர்கள் தான் நமக்கு முக்கியமானவர்கள் அப்படிங்கறத இந்த பாசுரம் எடுத்து சொல்றது. அதுலயும் நாயகனாய் நின்ற அந்த கோபண்டிய கோயில் காப்பானே, குடித்தோன் தோழ வாயில் காப்பானேன்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பகவத் ராமானுஜரை சொல்ற மாதிரி இந்த பாசனம் அவங்க இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லுவான். முன்னாடி நந்தகோபனை நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படின்னு கன்னியாபதேசத்துல அர்த்தம் பார்ப்போம். நந்தகோபன் நாயகனா இருக்கானா, நந்தகோபன் எப்ப நாயகனானான் அப்படின்னா, நமக்கு நாயகனான கிருஷ்ணனுக்கும் நாயகனான அப்படின்னால நந்தகோபன் நாயகனா இருக்கான். நமக்கு நாயகனா இருக்கிற கிருஷ்ணனை தரக்கூடியபடினாலே, நமக்கு தந்தபடினாலே நந்தகோபன் நாயகனா இருக்கான். அது இல்லாம நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படிங்கிறார், நாயகனா நிற்கிறாராம், ஸ்திரமா இருக்கா. நந்தகோபன் ஏதோ சின்ன ஒரு ஊருக்கு மாத்திரம்தான் தலைவராக இருக்கார். கம்சனுக்கு கப்பம் கட்டியிருந்ததா, நந்தகோபன் போய் கம்சனுக்கு கப்பம் கட்டினான்னு கதையெல்லாம் வருது. கம்சன் மகாராஜா, அந்த மகாராஜாவுக்கு கப்பம் கட்டுறவர், மாசம் மாசம் போய் கப்பம் கட்டுறவர் இவர். ஆனால் நாயகனாய் நின்ற அப்படிங்கிறார் நந்தகோபன். ஏன் அப்படின்னு கேட்டா, கம்சன் தான் போயிட்டேன்தான், ஆனா நந்தகோபன் நிற்கிறாரு. கம்சன் சம்மானமாயிருக்கு, கம்ச வதமானாலும் நந்தகோபன் ராஜாவான நின்றுட்டு இருக்க. எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்துப்படினாலே அவர்கள நாயகமாய் நிற்கிறார். எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியக்கல அப்படின்னா, அப்ப ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் அப்படிங்கிறார். நாயகனாய் ஓடுறாள் ஆமவா, நாயகன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஓட்ட முடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நாயகனாய் ஓடுறவர் இல்லை, நாயகனாய் நிற்கிறவர் பகவானோட கூட இருக்கிற அப்படின்னாலே. கம்சனை ஒழிச்சுட்டு, அவன் மகாராஜாவை ஒழிச்சுட்டு நந்தகோபனை ராஜாவாக்குற, இல்ல உக்ரசேனன் அங்க ராஜாவாக்குற, வந்து நந்தகோபன் ஸ்திரம் ஆக்குற இந்த இடத்துல. அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தோம்னா, நான் தான் நாயகன், எனக்குதான் ராஜ்யம் அப்படின்னு நான் வாழி, எனக்கு இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியும், பூலோகத்துல அவனை இருக்கிறதுக்கு இடம் இல்லையா, வாழி எங்க போனாலும் வாழி விரட்டான், இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் தவிக்கிறவன் சொல்லியும். பெருமாள் என்ன பண்ற, நான் தான் ராஜா சொல்லிட்டு இருந்த வாலியை ஒழிச்சுட்டு சுக்ரீவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டான். அதே மாதிரிதான் ராவணன், இந்திரன் வருணன் குபேரன் யமன் மொத்த பேரையும் ஜெயிச்சோன்னாலே என்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்ன பண்ணான், மொத்தமே எனக்கு தான் சொந்தம், தேவர்கள் உட்பட என்னுடைய அடிமை அப்படிங்கிறான். ஆனா விபீஷன் என்ன பண்ற, சரித்திரா மயா லங்கா, மித்ரா அடிச்சு தனம் அடிச்சேன், லங்கையை நான் விட்டுட்டேன், மித்திரர்களை விட்டுட்டேன், தனத்தை விட்டுட்டேன், இதனுடைய கிரகம் மொத்தத்தையும் விட்டுட்டு வேற வழி இல்லாமல் அனாதையாக ஒரு திருவடியில் வந்து சரணாகிதி வந்தேன். அதே பெருமாள் கிட்ட வந்து சரணாகிதி வந்த மொத்தத்தையும் விட்டுட்டு, அனுஜோ ராவணசாகம் தேனசாபி அவமானித்தா, என்னுடைய அண்ணாவையும் நான் விட்டுட்டேன், என்னுடைய அண்ணாவும் என்ன உதவி பண்ணிட்டான், ராவணனும் என்ன உதவி பண்ணிட்டான், இது ஒண்ணுமே கிடையாது, எங்கிட்ட எதுவுமே கிடையாது, உங்க திருவடி தவிர வேற கிடையாதுன்னு சரணாகிதி வந்தான். அப்போ பெருமாள் என்ன பண்றார், அந்த ராவண ஒழிச்சு வெளியிட்டு விபீஷன ராஜ்யத்துல அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அதனால என்ன தெரிகிறதுன்னா, பகவானை ஆசிரியச்சு நம்பி இருக்கிறவர்கள் நாயகனாய் நின்றவர்கள், அப்படி இல்லாதவா அவ நாயகனா கொஞ்ச நாள் நிற்கிற மாதிரி இருக்கும், அவரெல்லாம் ஓட வேண்டி இருக்கும். இப்ப இந்த இடத்துல சாபதேசத்துல பார்க்கும்போது, நாயகனாய் நின்ற நந்தகோபாலன் அப்படின்னா, நம்ம குரு பரம்பரையில நடுநாயகமாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அவர் சொல்றதா, இது குரு பரம்பரையில் அத்தனை நாயகமா இருக்கார். ஒரு பெரிய காலத்துல நடுவுடன் நாயக கல் இருக்கா மாதிரி பகவத் ராமானுஜர் இருக்கார். அந்த நடுவுல இருக்கிற நாயக கல்ல இந்த பக்கமும் பிரகாசம் இருக்கும், அந்த பக்கமும் பிரகாசம் இருக்கும். அதனாலதான் நடுவுல இருக்கிறார், நடுவில் வச்சுட்டா ரெண்டு பக்கமும் அதால அழகு இருக்கும். அந்த மாதிரி பகவத் ராமானுஜர் இருக்கிறபடினால குரு பரம்பரையில முன்னாடியும் அழகா இருக்கு, பின்னாடியும் அழகா இருக்கு. முன்னாடி என்ன கேட்டா, பகவத் ராமானுஜருக்கு முன்னாடி யார் யார் இருக்காளோ, பெரிய நம்பிகள், ஆளவந்தார், நாகமுனிகள் முதலானவர்கள்லாம் அவர்களுக்கும் பொங்கல் சேர்க்கிறார் செய்வார். பின்னாடி யார் இருக்கானா, பகவத் ராமானுஜர் வந்தார் அப்படின்னா, பிள்ளான் முதலான ஆச்சாரியர்கள், பிள்ளான் தேசிகன் முதலானவர்கள், அவர்களுக்கும் பெருமை சேர்க்கிறார் பகவத் ராமானுஜர். ஆனா குரு பரம்பரையில் நடுவுல இருந்து எந்த பக்கமும் பெருமை சேர்க்கிறாராம் பிரணம் அப்படிங்கிறார் நியாயபதி சித்திர சுவாமி தேசிகன். பகவத் ராமானுஜரை நான் சேவிக்கிறேன், பகவத் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற ஆச்சாரியர்கள், பின்னாடி வந்தவர்கள் திருவடி சம்பந்தம் பெற்ற ஆச்சாரியர்கள், ஆனா பிள்ளான் முதலானவர்கள், அவர்களை சேவிக்கிறேன். பகவத் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம் பெற்றவர்கள் முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள், ஆள வந்தா முதலானவர்கள்லாம் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தமா, ஏன்னா இவர் அவர்களை சேவிக்கிறார்கள். அதனால ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம் பெற்ற ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு பூர்வர்களாக இருந்த ஆச்சாரியர்கள், ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள். அதனால ராமானுஜரை சேவித்து அவருடைய சம்பந்தத்தினாலே பெருமை பெற்றவர்கள் தான் எல்லாருமே, ஒன்னும் திருவடி சம்பந்தமோ இல்ல திருவடி சம்பந்தமோ, அந்த சம்பந்தத்தினால எல்லாருக்குமே பெருமை இருக்கான். அதாவது அப்படி பெருமை விட்டு தன்யான் பதா அன்யான் குரு மொத்த எல்லா ஆச்சாரியர்களும் நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறேன் அப்படி நாயகமா நிற்கிறாராம். அமுனா தபநாதி சாயி பூம்னா சிதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹார சக்திஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. அழகான மாலை தனி ஹிருதயத்துல மார்பல போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வஸ்திர மாலை அது நம்மளுடைய பிரதேசத்தை நாம எப்போதுமே குருத்த தியானம் அதுல நடு நாயகமா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு ராமானுஜர் இருக்கிறதா பவனம் பலம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு சொன்னாலே எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சொன்னது சமான். முன் காலத்தெல்லாம் பத்திரிகைகள்ல ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு மட்டும்தான் எழுதிருக்கான். இல்ல கவிதாஸ் போடும்போதும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு மட்டும்தான் எழுதும். அது எழுதினாலே நம்ம ஆச்சாரியன் வரைக்கும் எழுதும். இன்னைக்கும் பல சம்பிரதாயத்துல இதை கடைபிடிச்சிருக்கா. இன்னைக்கும் கல்யாண பத்திரிகைகள்ல ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான் மாத்திரம் எழுதுவா உண்டு. உங்க ஆச்சாரியன் கூட நீங்க எழுதலையே ராமானுஜாய நமஹான் பொதுவா எழுதியிருக்கேனே அப்படின்னா இந்த தேசியனுடைய பாவம் தெரியாததான் அந்த கேள்வி வரும். இந்த பாவம் என்னன்னு கேட்டா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னா நம்ம ஆச்சாரிய வரைக்கும் வந்துருக்கும். ஏன்னா அவருடைய திருவடி சம்பந்தம் இருக்கு. அப்ப ராமானுஜருக்கு முன்னாடி நாதகுண்டிகள் இல்லையா ஆள வந்தார் இல்லையா அப்படின்னா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான் சொன்னா அவரே வந்தார் சொல்லியாச்சு. ஏன்னா திருமுடி சம்பந்தம் இருக்கு. அதனால அது மாத்திரம் சொன்னாலே மொத்த ஆச்சாரியர்களும் அதுல அடக்கமா. அப்ப இத்திராஜேன நிபர்த நாயக ஸ்ரீஹி அப்படிங்கிற பகவத் ராமானுஜர் தான் நாயகனா இருக்கா அந்த குருபுரம் பிறையில நடுநாயகமா இருக்காரா மகதி குரு பந்தி ஆரயஸ்திஹி விபுதா நாம் ஹிருதயங்கமா விபாதி அப்படிங்கிற அந்த ஒரு குருபங்கி அப்படிங்கிற ஒரு மாலையை நம்ம பிரதேசத்துல தெரிஞ்சுக்கணும். நடுவில் நாயகர்கள் பகவத் ராமானுஜர் வைக்கணும் அப்படிங்கிற அப்படி நாயகனா என்று அந்த கோபுரம் நாயகனா நின்ற அப்படிங்கிறது இப்போ கோயில் காப்பானேங்கிறது பேர் நந்த கோபுரனே கோயில் காப்பானே ராமானுஜர் தான் பல கோயில்களை காப்பாற்றினார். பல சம்பிரதாயம் ஸ்ரீரங்கம் கோயில் சம்பிரதாயமோ இல்ல திருமலை கோயில் சம்பிரதாயமோ இல்ல காஞ்சிபுரம் கோயில் சம்பிரதாயமோ இது எல்லாமே ராமானுஜர் ஏற்படுத்தி வச்சிருங்க. அப்படின்னால கோயில் காப்பாளனா இருக்கார் வாயிற் காப்பாளனா இருக்கு. வாயிற் காப்பாளனா எப்படின்னு கேட்டானா வேத மார்க்கம் இருக்க ஸ்ரீமத் வேத மார்க்கம்ங்கிறதான பெருமாண்டி மார்க்கம் அதை காப்பாற்றாரா இவர் கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்ததானே வந்தே ஹஸ்தி கிரி சசிய ஈசி சோதக கிங்கரானே. காஞ்சிபுரம் பேரொழாத பெருமாளுடைய மார்க்கம் இருக்கும் வேத மார்க்கம் ஸ்ரீமத் வேத மார்க்கம் பிரதிஷ்டாபனம் பண்ண ஆச்சாரியர் அந்த வெளியே காப்பாற்ற ஆச்சாரியர் இவர்கள் கூட இப்போ ஒன்றும் விஜயதிரன் மாற்றா நம்மளுடைய சித்தாந்தம் தான் அப்படிங்கிறத ஸ்தாபித்து கூடிய சௌதா பத்ர தைத்திர தஜ பட பவன ஸ்பாத நிர்பூத தத்த சித்தார்த்த சோம சூழ சபத விபதத வெட்ட சத் வர்த்தனிகா அப்படின்னு அந்த மார்க்கத்தை பத்தி சொல்ற குடித்தோன்றும் அப்படிங்கிற மார்க்கம் இருக்கோயில் அதை பத்தி இந்த ஸ்லோகத்தை விஸ்தாரமா சொல்ற ஆச்சாரியர்களா விஜயதிரன் மாற்றி அழகா கொடிய பறக்க விட அந்த கொடியிலிருந்து காத்து நல்லா வீச அந்த கொடி காத்துல பத்து பிற மதங்கள்லாம் பஞ்சு மாதிரி இருக்கான். அதெல்லாம் இந்த காத்தை பத்து எங்கேயோ தூர போய் விழறான். இந்த மார்க்கத்திலே இல்லாமல் தூர போய் விழ இந்த மார்க்கம் அப்படி பரிசுத்தமாக ரொம்ப சுத்தமாக அழகா அமைஞ்சிருக்கு. பிற மதங்களுடைய சம்பந்தமே இல்லாமல் அழகா இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிற அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அப்படிப்பட்ட கொடி தோன்றும் தோரண வாயு காப்பானே மணிக்கணவன் பார்க்கிறவாய் ஆயிர சிறுவீரவுக்கு ஒண்ணுமில்லாத சின்ன பாலர்களை நாங்க வந்திருக்கோம் சிஷ்டர்களை நாங்க வந்திருக்கோம் அனைவரே மாயன்மணி வந்தன் நின்னலே வாயிலே இருந்தான் எம்பெருமான் முன்னாடியே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு புலிய புலி புலிக பாத்தீங்கன்னே சொல்லிட்டார். வேதாந்த தேசியில் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு வெங்கடாஜல மகாத்யம் புராணத்திலே சொல்லிட்டான். கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற விபரம் வச்சு வேதாந்த தேசியம் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் நின்னலே வாயிலே இருந்தான் பெரிய ஆச்சாரியனுடைய அவதாரத்தை பத்தி எந்திரமா முன்னாடியே சூக்கணம் பண்ணிட்டான். தூயமாய் வந்தோம் தூயநில பாடுவான் அதெல்லாம் ரொம்ப சித்தனதாக காற்பண்ய ரோகோபகதாமித்தா தர்ம சம்மூட கேட்டாகனா அர்ஜுனன் சொன்ன மாதிரி அர்ஜுனன் பகவத்கீதை எப்படி சுத்தமா இருந்து கேட்டாரோ அந்த மாதிரி சுத்தமான புத்தியோட வந்திருக்கும். சத் புத்தி சாவதி தேவியின் தேசியம் சொல்ற சிஷ்ய லட்சணங்கள்லாம் இருக்கு எங்களுக்கு ஞானத்தை மறைக்கக்கூடிய கடவுள் கொள்ளும் அது அந்த கடவை நீக்க திருவம் பாவகா அப்படின்னு சொல்ற சிவாட்சியத்துல எம்பெருமானார் மறைக்கிறதா ஒரு திரை இருக்கான் அந்த திரையை எடுக்கணும் அப்படிங்கறதாக ஒரு பாவம் இருக்கு அந்த இடத்துல. அப்போ வருது சிவாசியத்தை அந்த மாதிரி எங்களுடைய திரையெல்லாம் நீக்கி எங்களுக்கு ஞான வெளிச்சத்தை கொடுக்கணும் பிரார்த்திக்கிற மாதிரி இந்த வாசனம் அழகாக இருக்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினிகிதாபிஸ்வக்கிரா கிருஷ்ணநாதா கவிதாச்சிதிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.